மாலாகமார் கீதம் பாடி சோஷன்னப்பூ தூகும் நீதா மண்ணில் மஞ்சு பெய்யும் வீதி இன்னொரு கீடா ஒன்னாய் கைகள் கொட்டி யேசுவினை வரவேற்கான் ஹிருதயங்கள் பாடுன்னோ மாலாகமார் கீதம் பாடி சோஷன்னப்பூ தூகும் நீதா மண்ணில் மஞ்சு பெய்யும் வீதி இன்னொரு கீடா ஒன்னாய் கைகள் கொட்டி யேசுவினை வரவேற்கான் ஹிருதயங்கள் பாடுன்னோ ஆகாசத்தாரங்கள் ஆராதன ஏகுன்னு ஆத்மாவில் ஆனந்தம் ஈணம் மூளுன்னு மாலாகமார் கீதம் பாடி சோஷன்னப்பூ தூகும் நீதா ஆமோதத்தால் குளோரியா கீதம் பாடும் யாமம் மானத்தோரோ நட்சத்திரங்கள் ஸ்மேரத்தின் தைலம் நல்கும் நேரம் காற்று வந்து கொஞ்சிச்சில்லே ஹல்லேலூயா பாடியிலே ஸ்நேகத்தின் நீரல தீர்த்தொரு மலரே சௌபாகிய கதிர்மணியே சத்தியம் நீயே ஜீவன் நீயே சத்தியம் நீயே ஜீவன் நீயே பாலின் ரக்ஷகன் நீ மாலாகமார் கீதம் பாடி சோஷன்னப்பூ தூகும் நீதா பூக்கள் ஷைய நீர்த்தி மௌனத்தின் தூமரந்தம் நல்கி ஸ்வர்க போஜ்யம் நேடிடுவான் வஜனத்தின் மண்ணையும் நீ நல்கி கை குறுன்னே நீ உறங்கும் கண்ணும் பூட்டி சாயுறங்கோ கண்ணாடி கவிழிலோரும் மதராம் நான் ஆகாசத்திங்கள் கூடமே சத்தியம் நீயே ஜீவன் நீயே சத்தியம் நீயே ஜீவன் நீயே பாரின் ரக்ஷகன் நீ மாலாகமார் கீதம் பாடி சோஷன்னப்பூ தூகும் நீதா மண்ணில் மஞ்சு பெய்யும் வீதி இன்னொரு கீடா ஒன்னாய் கைகள் கொட்டி யேசுவினை வரவேற்கான் ஹிருதயங்கள் பாடுன்னோ ஆகாசத்தாரங்கள் ஆராதன ஏகுன்னு ஆத்மாவில் ஆனந்தம் ஈணம் மூளுன்னு மாலாகமார் கீதம் பாடி சோஷன்னப்பூ தூகும் நீதான்.